எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன் நங்கை மீர் போதற்கின்றேன் சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயரிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயரிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயரிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தெண்ணிக்குள் எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை வல்லானை மாயனை வல்லானை மாயனை பாடேனோ ரெம்பாவா.